பிழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை. பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும். பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும். உடம்பில் வழிந்தோடும் உதிரம் உனை கேட்கும், நான் செய்த தீது என்ன, நான் செய்த தீது என்ன. விடை தருவார் யாரோ, வந்து விழுகின்ற மழை துளிகள் எந்த இடம் சேரும் யார் கண்டார். மனிதர் கொண்டாடும் உறவுகளோ எந்த மனம் சேரும் யார் கண்டார். மலைதனில் தோன்றுது கங்கை நதி, கடல் சென்று சேர்வது காலவிதி. இவனுக்கு இவள் என்று எழுதிய கணக்கு, கணக்குகள் புரியாமல் கனவுக்குள் வழக்கு. இவனுக்கு இவள் என்று எழுதிய கணக்கு, கணக்குகள் புரியாமல் கனவுக்குள் வழக்கு. உறவின் மாறாட்டம் உரிமை போராட்டம் இரண்டும் தீர்வதப்போ, இரண்டும் காவி உடனே